வணக்கம் கோபு. செல்வம் திண்டுக்கல்லேருந்து. நேற்று லியோ அவருடைய ஃபார்ம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆடியோ பதிவு போட்டிருந்தீங்க. அதில் வந்து ஒரு விளக்கங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, விவசாயிகள் வந்து அதிகப்படியான விவசாயிகள் வந்து பிகேஎம் ஒன்று பிகேஎம் ரெண்டு அதேமாதிரி அதிகப்படியான விவசாயிகள் வந்து உரம் மருந்து அடர்னர முறையில் தான் பண்ணுறாங்க. மருந்து களைக்குழி மருந்து அடிக்கிறாங்க, மர உரம் போடுறாங்க எல்லாம். இது வந்து அதிகப்படியான மது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்லேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போகுது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக காய்கறி போயிட்டுருக்கு. பிகேஎம் ஒன்று வந்து குட்டைக்காய், பிகேஎம் வந்து ரெண்டு வந்து கொஞ்சம் நீளமான காய். ஸோ இதை விவசாயிகள் சொந்தமாகவே தன் நிலத்துலேருந்து அதிகப்படியான காய் காய்ப்பு திறன் உள்ள செடியிலேருந்து விதை எடுக்கிறாங்க. விதை எடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க, அடுத்தடுத்த வருஷங்களும் அதை பயிரிட்டு வர்றாங்க. சில விவசாயிகள் கட்டையில் நீங்கள் சொல்கிற மாதிரி குச்சி வெட்டி அதில் வந்து வெளியில் வந்து வாங்கி நட்டுக்கிட்டுருக்காங்க. அது திசு கல்ச்சரில் வாங்கி நட்டுக்கிட்டுருக்காங்க. அது அதிகப்படியான ஈல்டு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கெடுதல் தான். பட் நம்ம வந்து நாட்டு மரத்தை, நம்ம குரூப்பில் தான் ஒருத்தர் விதை இருக்குன்னு சொல்லி குட்டைக்காயின்னு சொன்னார், வாங்கி போடுங்கன்னு சொல்லி நான் தான் லியோட்ட சொன்னேன், சரிங்களா? அது குட்டைக்காய் தான் வாங்கி போட்டிருக்காரு. இதில் ருசிங்கிற வேறுபாடு வந்து நம்ம சாதாரண நடுறதுக்கும் குச்சியில் வெட்டி வச்சு நடுறதுக்கும் விதையில் வச்சு நடுறதுக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. விதையில் நடுறது வந்து கண்டிப்பாக வந்து குச்சியில் நட்டதை விட ருசி அதிகமாக தான் இருக்கும். தமிழர் வேளாண்மை முறைப்படி செஞ்சால் கண்டிப்பாக ருசி அதிகமாக இருக்கும். காரணம் வந்து மழைநீர் வந்து அதிகமாக இருக்கும். மழைநீரை வந்து அதிகமாக எடுத்துக்கூடிய திறன் வந்து கொட்டையில் குச்சி இது விதையில் முளைச்ச செடிகளுக்கு அதிகமாக இருக்கும். அது எந்த கருத்தும் இல்லை. அது இல்லாமல் வந்து குச்சியில் நடுறதுல வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. முக்கியமான காரணம் இதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா விதையில் முளைச்சி தான் ஆணி வேர் இருக்கும். இப்போ குச்சியில் நடுறது வந்து பக்க வேர் மட்டும்தான் இருக்கும். பக்கவேர் வந்து ஒரு புயல் வந்தால் கூட தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, தாங்காது, சாஞ்சிடும். ஆனால் இந்த ஆணிவேர் உள்ள மரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தால் காற்றாக இருந்தாலும் வறட்சி வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி, புயல் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி, அதெல்லாம் அது விதைக்க உள்ள குணாதிசயங்கள். அது வந்து அவருடைய தாய் மரங்கள்லேருந்து எடுத்து உணர்த்து அந்த விதைகளில் அதோடைய இயல்பான வாழ்க்கைக்கு மாற்றி அமைக்கப்பட்டு அந்த மரங்கள் வந்து கண்டிப்பாக அது வளரக்கூடிய தன்மையை கொண்டு வரும். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ருசி என்பது வந்து தமிழர் வேளாண்மை கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் ஒரு கசப்பு உள்ள மரத்துலேருந்து கூட விதை எடுத்து போடுங்க, தமிழர் வேளாண்மையில் நம்ம நடும்போது கண்டிப்பாக அது ருசியாக மாறும். அதுக்கு காரணம் முக்கியமாக பார்த்திங்கன்னா மழைநீர் தான். நம்ம எந்த காரணத்தை கொண்டு தண்ணி விட போகிறதில்ல. மழைநீர் வரக்கூடிய விவசாயங்கள் காய்கறி அழுட்டு பழங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக அற்புதமான ஒரு ருசியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது, சரிங்களா? இதை முதல் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. விதையில் போகிறதுக்கும் குச்சியில் போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த கசப்புத்தன்மை உள்ள காயிலிருந்து விதையை எடுத்து கொடுங்க. அது எவ்வளோ ருசியாக கொண்டு வர முடியும்னு தமிழர் வளர்ந்தால் உறுதியாக நிரூபிக்க முடியும். இல்லை, மாற்று கருத்து இல்லை. நன்றி.